நினைத்தது, ஜொலிக்கும் சிறகை விரித்து தரையில் இறங்கி நடந்தது. தரையில் இறங்கி நடந்தது. இரவு நிலவு உலகை ரசிக்க நினைத்தது, ஜொலிக்கும் சிறகை விரித்து தரையில் இறங்கி நடந்தது. உலகை ரசிக்க நினைத்தது, ஜொலிக்கும் சிறகை விரித்து தரையில் இறங்கி நடந்தது.